நேத்து பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாளே. நான் வளர்த்த செடியிலே மூணு இல துளுர்க்கல என்ன பார்த்து ஒரு பாட்டு சொன்னாளே. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் தஞ்சமது இந்த இடம்தான். போதையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் இங்கு ஓடி வருண்டா. பாடாதவனையும் பாட வைக்கும், ஆடாதவனையும் ஆட வைக்கும், பாடாதவனையும் பாட வைக்கும், ஆடாதவனையும் ஆட வைக்கும். ஆடி ஆடி அடியும் விழுந்தா அதுதான் வலிக்காது, வலிச்சாலும் தெரியாது. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் தஞ்சமது இந்த இடம்தான். கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் தஞ்சமது இந்த இடண்டா. போதையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் இங்கு ஓடி வருண்டா. பாடாதவனையும் பாட வைக்கும், ஆடாதவனையும் ஆட வைக்கும். ஆடி ஆடி அடியும் விழுந்தா அதுதான் வலிக்காது, வலிச்சாலும் தெரியாது. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் தஞ்சமது இந்த இடண்டா. நடக்கும் ராஜாங்கம் நலமாக வாழட்டும். வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் தஞ்சமது இந்த இடண்டா. போதையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் இங்கு ஓடி வருண்டா. பாடாதவனையும் பாட வைக்கும், ஆடாதவனையும் ஆட வைக்கும். தத்துக்கிடத்தும் பாடாதவனையும் பாட வைக்கும், ஆடாதவனையும் ஆட வைக்கும். ஆடி ஆடி அடியும் விழுந்தா அதுதான் வலிக்காது, வலிச்சாலும் தெரியாது. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் தஞ்சமது இந்த இடண்டா. போதையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் இங்கு ஓடி வருண்டா.